ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. காதல் சொல்ல வந்தே உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றுமில்லை அடியிடத்திலே, அட காதல் இதுதான். ஏனோ மனது உன்னை கண்ட பொழுது காற்றில் ஒரு மேகம் எனாச்சு. ஏனோ எனக்கு காதல் வந்த பிறகு கண்ணாமூச்சி ஆடும் கதையாச்சு. உன்னை அழைத்தவன் நானே நானே, தன்னை தொலைத்தவன் நானும் கூந்தல் பூவாகவா, அடி நான் இன்று நீயாகவா. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றது. பூவான என் நெஞ்சம் போராட, தூங்காத கண்ணோடு பொழுதும் பௌர்ணமி நிலவும் என் மனதை சுட்டுவிட்டு போகும். தனிமைகள் என்னை தொடுமே தொடுமே, பனித்துளி என்னை சுடுமே சுடுமே. தாகம் கொண்ட தங்க கூடமே கூடமே, அள்ளித்தர கங்கை வருமே. அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே. காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றும் இல்லை அது என்னிடத்திலே. பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.